பணியும் அடியவரை முடியதனின் மேல் வைத்து ஆதரிக்கும் யானை முகம் சடைமுடியும் பிறை நிலவும் சங்கரனை நினைவுறுத்தும் சச்சிதானந்தமயமே ஓம் சச்சிதானந்தமயமே அடிபணியும் அடியவரை முடியதனின் மேல் வைத்து ஆதரிக்கும் யானை முகம் சடைமுடியும் பிறை நிலவும் சங்கரனை நினைவுறுத்தும் சச்சிதானந்தமயமே ஓம் சச்சிதானந்தமயமே கண்ணமொடு தீ நிலவு கதிர் கண்களும் ஞானமெனும் மதமொழுகும் மாபெரிய கண்ணமொடு தீ நிலவு கதிர் கண்களும் வாழ்வினையை அகற்றுகின்ற தாழ் செவியும் ஏடெழுதும் தந்தமும் கொண்ட வதனம் வாழ்வினையை அகற்றுகின்ற தாழ் செவியும் ஏடெழுதும் தந்தமும் கொண்ட வதனம் அது சாந்தமெனும் பூங்காவனம் அது சாந்தமெனும் பூங்காவனம் அடிபணியும் அடியவரை முடியதனின் மேல் வைத்து ஆதரிக்கும் யானை முகம் சடைமுடியும் பிறை நிலவும் சங்கரனை நினைவுறுத்தும் சச்சிதானந்தமயமே ஓம் சச்சிதானந்தமயமே அதை அழிப்பது அங்குசம் பயம் நீக்கும் அபயக்கரம் படைப்பது பாசம் அதை அழிப்பது அங்குசம் பயம் நீக்கும் அபயக்கரம் அருளின்பம் தரும் கரமோ மோதகம் ஏந்தி வரும் தும்பிக்கை மறைக்கும் திறம் அருளின்பம் தரும் கரமோ மோதகம் ஏந்தி வரும் தும்பிக்கை மறைக்கும் திறம் குண்டலி தரிசனம் சர்ப்பங்கள் ஆபரணம் தொந்தியில் அண்டமடங்கும் குண்டலி தரிசனம் சர்ப்பங்கள் ஆபரணம் தொந்தியில் அண்டமடங்கும் தண்டை ஒளி திருவடிகள் தொண்டர்களின் மனம் குளிர தன் பக்கம் சேர்த்துக் கொள்ளும் தண்டை ஒளி திருவடிகள் தொண்டர்களின் மனம் குளிர தன் பக்கம் சேர்த்துக் கொள்ளும் மோட்ச சாம்ராஜ்யம் அதனை தரும் மோட்ச சாம்ராஜ்யம் அதனை தரும் அடிபணியும் அடியவரை முடியதனின் மேல் வைத்து ஆதரிக்கும் யானை முகம் சடைமுடியும் பிறை நிலவும் சங்கரனை நினைவுறுத்து சச்சிதானந்தமயமே ஓம் சச்சிதானந்தமயமே